அம்மம்மம்மா உனை போலே ஒரு தெய்வம் இங்கேதும் இல்லை அமுதே. அன்புக்கெல்லாம் உனை போலே ஒரு கோயில் எங்கேயும் இல்லை அழகே. நான் வாங்கும் மூச்சும் நான் பேசும் பேச்சும் உனையே நினைத்திருக்கும். ஓ அம்மா என் அம்மா என்னை பெத்த கமலம்மா, அம்மா அம்மா அம்மா என் அம்மா கண்ணிலுந்தன் கனவம்மா, அம்மா அம்மா அம்மம்மம்மா உனை போலே ஒரு தெய்வம் இங்கேதும் இல்லை அமுதே. அம்மம்மம்மா உனை போலே ஒரு தெய்வம். பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்தாலும் எந்த கடல் தீராதம்மா. பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்தாலும் எந்த கடல் தீராதம்மா. கனகாபிஷேகம் வைராபிஷேகம் செய்தாலும் எந்த மனம் ஆராதம்மா. மாத வாடகை கொடுக்காமலே உன்மடி வீட்டினிலே உடல் வாழ்ந்தது உயிர் மூச்சுடன் நயிர் மாதங்களே. அம்மம்மம்மா உனை போலே ஒரு தெய்வம் இங்கேதும் இல்லை அமுதே. அம்மம்மம்மா உன்னை போலே ஒரு தெய்வம். கண்ணீரை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு பன்னீரில் நாளும் என்னை நீராட்டினாய். கண்ணீரை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு பன்னீரில் நாளும் என்னை நீராட்டினாய். தண்ணீரை உண்டு பசி தீர்த்து கொண்டு பிள்ளைக்கு வாயார நீ சோறூட்டினாய். மனம் வீசிட தினம் தேய்ந்திடும் சந்தன உன்னினமே. நிழல் நான் பிற தினம் வெயிலில் நின்றிடும் கற்பகமே. அம்மம்மம்மா உனை போலே ஒரு தெய்வம் இங்கேதும் இல்லை அமுதே. அம்மம்மம்மா உனை போலே ஒரு தெய்வம்